ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்திரம் பஞ்சமஹா ஸ்லோகஹ. தைத்ய தானவ முக்யானாம் தண்ட்யானாம் ஏன தண்டனம் ஏதி தண்டேஷ தண்டோசௌ பவதாம் தண்டயேத் த்விஷஹா. தண்டயேத் தான் கிரியாபதம். தண்டயேத்ன்றது விதிலிங் ஏகவசனம் பிரதம புருஷா. தண்டி கட்டும் அப்படின்னு பொட்டன்ஷியல் மூட் அது. தண்டயத்தின்றது அது லட்லக்கார ரூபம். யாரை தண்டிக்க வேண்டும்? த்விஷஹா, த்விட் த்விஷௌ த்விஷஹா அந்த சப்தமானது எனிமி. ஸோ இது த்விதியா வச்சனம், த்விதியா விபக்தி பகுவச்சனம். எதிரிகளை தண்டிக்கட்டும், தண்டையே. யாருடைய எதிரிகள்? பவதாம், பவதாம்ன்றது பவத் சப்தம், நீங்கள். அவருடைய ஷஷ்டி பகுவச்சனம் உங்களுடைய. உங்களுடைய எதிரிகளை தண்டிக்கட்டும். யார் தண்டிக்க வேண்டும், எது தண்டிக்க வேண்டும் கேட்டால் தண்டஹா. தண்டஹான்னு சாமான்யமாக சொல்லிச்சு, ஒரு தண்டத்துக்கு ஒரு கொம்பு தடி அதுக்கு பேர். பட் இந்த இடத்துல அது வந்து ஆயுதமாகவே இருக்கு. சக்கர தழவாருக்கு ஒரு ஆயுதமாக இருக்கு தண்டஹா. சக்கர தழவாருக்கு விசேஷம் போடுறார் ஹேதி தண்டேஷ ஹேதி தண்டேஷ ஹேதிஹி தண்டஹா. ஆயுதமாக இருக்கக்கூடிய தண்டம் அதற்கு ஈசன். ஸோ இந்த தண்டத்தை ஆயுதமாக உடைய அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாருடைய தண்டஹா. அசௌ, அசௌன்றது இந்த அதர் சப்தம் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட சொல்லச்ச இந்த தண்டமானது உங்களுடைய எதிரிகளை தண்டிக்க வேண்டும். இப்போ அதுக்கு விசேஷம் சொல்லச்சே தான் நம்ம மேற்கூறியபடி இலக்கு குறிப்பிடின்னு சொல்ல முடியும். அந்த முதல் பாதியானது இப்போ அதுக்கு விசேஷணம் மாறுது. தண்டியானாம் தெய்த்ய தானவ முக்கியானாம் ஏன தண்டனம் பவதி அப்படின்னு பவதின்ற நம்ம அதிகாரம் பண்ணிக்கணும். தெய்த்ய தானவ முக்கியானாம் தண்டியானாம். தண்டியக தண்டியகனா தண்டிக்கப்பட வேண்டியவன். அப்போ தண்டியானாம் அப்படின்னா தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு. ஷஷ்டி பகுவச்சனம் இல்லை உடைய இக்கு ரெண்டுத்துக்கும் ஷஷ்டி உபயோகமாகும். யார் அவர்கள்? தெய்த்ய தானவ முக்கியானாம். தெய்த்ய தானவேஷு முக்கியாக தேஷாம் அப்படின்னு அதுக்கு விக்கிர வாக்கியம் சொல்லுவோம். தெய்த்ய தானவ ரெண்டு பேருமே அசுரர்கள் தான். பட் அவளுடைய வந்த வழி வேற. திதேகே புத்திராக தைத்தியாக, தனோகோ புத்திராக தானவாகன்னு அவளுக்கு அந்த வித்தியாசம். ஸோ அந்த தைத்தியர் தானவர் இவர்களுக்கு இல்லை இப்படி இந்த வகையில் இருக்கக்கூடிய அசுரர்களுக்கு அவர்களுடைய தண்டனம். தண்டனம்னா சிக்ஷை பண்றது, தண்டிக்கிறது. ஏன, எதனால், எந்த ஆயுதத்தால் நடக்கிறதோ. சம்பவதி பவதி அசௌ ஹேதி தண்டேஷ தண்டஹா. இந்த அதாவது தாத்யம் கேட்டா சக்கரத்தவாருடைய தண்டத்தினால்தான் அவளுக்கு தண்டனையானது நடக்கிறது, ஏற்படுறது. அந்த தண்டமானது உங்களுடைய எதிரிகளை தண்டிக்க வேண்டும் அர்த்தமானது. இப்போ அப்ப அண்மையம் என்னதுன்னு கேட்டா தண்டியானாம் தைத்தியதானம் முக்கியானாம் ஏன தண்டனம் அசௌ ஹேதி தண்டேஷ தண்டஹா பவதாம் த்விஷஹ தண்டயேத் அப்படின்னு அண்மையமாறுது. இப்போ தண்டிக்கப்பட வேண்டியவர்களுடைய இல்ல அவர்களுக்கு யார் அவர்கள்? தெய்த்ய தானவ முக்கியானாம். தெய்த்ய தானவேஷு முக்கியாக தேஷாம் சொன்னோம். அந்த தெய்த்ய தானவர்கள் அந்த அசுரர்களுக்கு ஏன, ஏன்னா எத் சப்தம், யஹவ் யவ் ஏன் போகும் அது, ஏனா எதனால், எந்த ஆயுதத்தால் தண்டனம் தண்டனையானது சிக்ஷையானது நடக்கின்றதோ. அசௌ இந்த ஹேதி தண்டேஷ தண்டஹா. சுதர்ஷனாழ்வார்க்கு ஹேதி தண்டேஷான்னு பேரு. ஹேதி தண்டேஷ தண்டஹா பவதாம் உங்களுடைய த்விஷஹா பகைவர்களை அழிக்கட்டும், தண்டிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் வருது. இதில் அந்த தண்ட சப்தத்தை வச்சு சுவாமி வந்து அழகா சப்தாலங்காரம் கொடுத்துருக்கார். ஸோ தைத்திய தானவ முக்கியானாம் தண்டியானாம் ஏன தண்டனம் ஹேதி தண்டேஷ தண்டோசோ பவதாம் தண்டையே துஷகான்னு அஞ்சு வாட்டி அந்த தண்ட சப்தத்தை அழகா பிரயோகம் படுத்திருக்கார். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாறுது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.